கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நானறியேன். கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நானறியேன். கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நானறியேன். கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாய். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன். எப்பொழுதும் போற்றாதென்பயிற்றின் அகம்படியே புடரோடு புடக்கி முடக்கிட தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே குடரோடு குடக்கி முடக்கிட குடரோடு குடக்கி முடக்கிட குடரோடு குடக்கி முடக்கிட குடரோடு குடக்கி முடக்கிட ஆற்றே அடியேன் அதிகை கடில ஆற்றேன். அடியேன் அதிகை கடில வீரத்தான தூரை அம்மானே ஆற்றேன். அடியேன் அதிகை கடில போர்த்தாயங்கோரானையின் இறுதி போல் புறங்காடு அரங்கானடம் ஆடவல்லாய். போர்த்தாயங்கோரானையின் இறுதி போல் புறங்காடு அரங்கானடம் ஆடவல்லாய். ஆத்தான் அரக்கன் மால்வரை கீழ் அடர்த்தீட்டருள் செய்த அது கருதாய் பேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனை ஆன விளக்கியிடாய். பேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் விளக்கிடாய். ஆத்தார் புனல் சூழ் ஆத்தார் புனல் சூழ் அதிகை கடில ஆத்தார் புனல்சூர் அதிகை கடில வீரட்டான தூரை அம்மானே வீரட்டான தூரை அம்மா விரட்டான